விட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டா விட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டா விட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெரு சங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. பல பழக்கிற பகலா நீ, பட படக்கிற அகலா நீ, அனல் அடிக்கிற துகலா நீ, நகலின் நகலா நீ, மழை அடிக்கிற முகிலா நீ, திணில் அடிக்கிற திகிலா நீ, மணமணக்கிற அகிலா நீ, முள்ளா மலரா நீ. தோடும் வயது இரு, ஒரு வெட்டு கத்தி போலிருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். முள்ளாமலரானி துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோம். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம், நாம் என்ன கொண்டு போவோம், அடைந்த நோடி போதும், வேற என்ன வேண்டும் வேண்டும். பல பழக்கிற பகலானி, பட பழக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி, திணல் அடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலரானி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டா விட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டா விட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்க